ஒன்னு கண்ணு செல்லா குட்டியே, என் காதல் துட செத்து வச்ச கல்லா பெட்டியே. தொட்டு பக்க கிட்ட வந்த மிட்டா மிராசே, ஓவரல் பட்டா விடுக்கும் இந்த வெள்ள பட்டாசே. I for you, you for me, செந்தக்க சுனமி. நம் நெஞ்சில் காதல் இல்லை என்றால் ஆண்கள் ஆண்கள் இல்லை, பெண்கள் பெண்கள் இல்லை. நீ என்னை பார்த்த அந்நேரமே என் காதல் மீண்டும் முன்னேறுமே. என் முன்னே வந்து நீ கேளடி, என் காதல் கணா நீ அடி. மலையாள பூவுக்கு பரப்பு, நான் கேட்டாய் ஏன் இந்த விருப்பு. அச்சா நீ கண்ணால சாய்க்காத, உன்ன போல் செவாழ உள்ளத்தில் காய்க்காத. ஒரு பூவில் பல வாசம் உலகத்தில் இருக்காது, இருந்தாலும் அவையாவோ உன்ன போல மணக்காது. என் காதல் துட்ட செத்து வச்ச கல்லா பெட்டியே. பட்டா வெடிக்கும் இந்த வெள்ள பட்டாசே. I for you, you for me, சேர்ந்தாக்க சுனாமி. Good day.